அடியானுக்குள்ளது முறுக்கு விடிய விடிய நடந்த கதைய விளக்கு போகுது விளக்கு இவ உலகம் மறந்து கிடப்பா அடி உறவு மட்டுமே நினைப்பா உடுத்தி போன சேல மறந்து வேட்டி உடுத்தி நடப்பா அடிமோகமுள்ள புருஷ பல மொத்தம் சொல்லி கொடுப்பா இன்னும் போக போக பாரு இவ உத்தி சொல்லி கொடுப்பா தான தந்தான தந்தான் தந்தானி தான தந்தான தந்தானி தான தந்தான தந்தானி அடி உங்க வீட்டுக்குள்ள லட்சம் குயில் பாடட்டும் அடி சலங்கை கட்டிக்கிட்டு சந்தோஷம் ஆடட்டும்